மூன்று நிமிட தியானம். ஏப்ரல் 1, 2026, புதன்கிழமை. தலைப்பு: ஆற்றலின் துளியை உற்று நோக்குபவர். த குவாண்டம் அப்சர்வர். மனப்பாட வசனம்: அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைநிற்கிறது. கொலோசெயர் 1:17. இன்றைய தியானம்: குவாண்டம் என்ஜினியரிங் நமக்கு கற்பிக்கும் முக்கியமான உண்மை என்னவென்றால், இந்த பிரபஞ்சம் வெறும் பருப்பொருட்களால் ஆனதல்ல. அது ஆற்றல் மற்றும் சாத்தியக்கூறுகளின் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட புலங்களால் ஆனது. இதில் உற்றுநோக்குபவர் விளைவு என்பது ஒரு வியக்கத்தக்க விதியாகும். ஒரு அணுத்துகளின் செயல்பாட்டை நாம் கவனிக்கும்போது அந்த கவனிப்பே அதன் நடத்தையை மாற்றுகிறது. இந்த 3 நிமிட தியானத்தில் உங்கள் மனதை ஒரு குவாண்டம் புலமாக கருதுங்கள். நீங்கள் எண்ணங்களில் மூழ்கியிருக்கும்போது உங்கள் கவலைகளும் உணர்ச்சிகளும் குழப்பமான துகள்களைப் போல ஒன்றோடொன்று மோதுகின்றன. ஆனால் நீங்கள் ஒரு உற்றுநோக்குபவராக மாறி உங்கள் எண்ணங்களை தீர்ப்பு வழங்காமல் கவனிக்கத் தொடங்கும் தருணத்தில் அந்த குழப்பம் விலகி அமைதி உண்டாகிறது. ஒரு குவாண்டம் பொறியாளர் அணுக்களை சீரமைத்து ஆற்றல்மிக்க கணினிகளை உருவாக்குவது போல, உங்கள் கவனத்தையும் விசுவாசத்தையும் படைத்தவரோடு சீரமைப்பதன் மூலம் உங்கள் வாழ்வின் சூழலை மாற்றும் வல்லமை உங்களுக்கு கிடைக்கிறது. உங்கள் எண்ணங்கள் உங்களை குழப்பமடைய செய்கிறதா? அவ்வெண்ணங்களை முற்றிலும் கிறிஸ்துவுக்கு ஒப்புக்கொடுங்கள். இருதயமே எண்ணங்களின் தோற்றுவாய். அது இறைவனுக்கு பிரியமாய் மாறும்போது அதிலிருந்து புறப்படும் எண்ணங்கள் கிறிஸ்துவுடையதாகும். கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. உங்களின் எண்ணங்கள் வார்த்தைகளையும், வார்த்தைகள் புதிதானவைகளையும் கிறிஸ்துவுக்காக சிருஷ்டிக்கட்டும். இன்றைய மேற்கோள்: நீங்கள் பிரபஞ்சத்தின் இரகசியங்களை கண்டறிய விரும்பினால், ஆற்றல், அதிர்வெண் மற்றும் அதிர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் சிந்தியுங்கள். நிக்கோலா டெஸ்லா. பரிந்துரைக்கப்பட்ட புத்தகம்: த லாங்குவேஜ் ஆஃப் காட், ஃப்ரான்சிஸ் எஸ் காலின்ஸ். இப்புத்தகத்தை படிக்க கீழ்கண்ட இணைப்பை பயன்படுத்தவும்: www.t.me/englishchristianpdfs/22380. ஜபம்: ஆண்டவரே, என் உடலில் உள்ள அணுக்களையும் விண்வெளியில் உள்ள நட்சத்திரங்களையும் நீர் எவ்வளவு துல்லியமாக இணைத்து வைத்திருக்கிறீர் என்பதைக் கண்டு நான் வியக்கிறேன். என் வாழ்வின் மிகச் சிறிய பகுதிகளிலும் உமது ஒழுங்கும் ஒளியும் இருப்பதை எனக்கு நினைவூட்டியதற்கு நன்றி. இன்று நான் அமைதியான உற்றுநோக்குபவராக இருந்து உம்முடைய அமைதியை நான் சந்திக்கும் அனைவருக்கும் பிரதிபலிக்க எனக்கு உதவி செய்யும். ஆமேன். உங்களுக்கு ஒரு வார்த்தை: குவாண்டம் உலகத்தை நிலைப்படுத்தும் அதே வல்லமை இன்று உங்கள் வாழ்க்கையையும் நிலைப்படுத்துகிறது. துண்டுகளை வலுக்கட்டாயமாக பொருத்த நீங்கள் முயற்ச வேண்டாம். அந்த புலத்தை வடிவமைத்தவரை நம்புங்கள். ஜெபத்துடன் பாஸ்டர் மரியா ஜோசப். தொலைபேசி 9243183132.